கனவுகள் காணல் கண்ணுக்கு சொல்லிக் கொடு நண்பா சார் அப்துல் கலாம் உன் முடிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா பாயும் நதிகளை இணைக்கும் பாலை வனத்தில் நெல்லறுப்போம் கனவுகள் காண கண்ணுக்கு சொல்லிக் கொடு நண்பா அப்துல் கலாம் முன்மொழிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா ஆயும் நதிகளை இணைப்போம் பாலை வனத்தில் நெல் அறுப்போம் தேசிய கொடியேந்தி செவ்வாயில் நடப்போம் வாருங்கள்